பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தருந்தான். சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் குழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. பிள்ளையார் சொல்லி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே